சும வாப்பா வாப்பா வந்தாடப்பா நான் வாழப்பா டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா இன்னும் டீப்பா டீப்பா லவ் பண்ணப்பா நீயே ஆளப்பா அன்பு கொடுத்தா சொந்த ஆவி கொடுப்பேன் சும்மா வம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன்டா கத்தி எடுத்து புத்தி தீட்டி முடிப்பேன் பகை கொத்தி முடிப்பேன் எப்பா எங்களப்பா நீ எங்களப்பா இங்க எல்லாருமே இனி உங்களப்பா கெட்டவன வெட்டி சாய்க வந்த புது பட்ட பொம்மை நீப்பா பாப்பா பாப்பா அப்படி போடு நல்லா வாங்கி குத்து ஆடாடா நடத்து உள்ளூரில் புயல் போல் வந்தாயே புலியே புலியே அறிவு ஒரு கையில் அருவா மறு கையில் அதுதான் என் பாணி கிளியே கிளியே ஊருக்கு பத்து பேர் போல வந்தாலே யாரு கூதிங்கில வெற்றி செல்வா வாவா புது எதிரி யாருங்க போராடி பாருங்க வேரோட வீசுங்க உறுதி எடுங்க உரிமை அடிங்க உள்ளேனையா நான் உள்ளேனையா உங்க உள்ளாயெல்லாம் நான் உள்ளேனையா நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன் உங்க நன்றி போதோ அப்பா பாப்பா பாப்பா பப்பர பப்பா சும்மா பாப்பா பாப்பா வந்தாடப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா பாப்பா டாப்பா டாப்பா கிழக்கே இல்லாம திசைக மூணாச்சு எமக்கு நீதானே கிழக்கு கிழக்கு வெளிச்சம் வரும் மட்டும் கிழக்கும் கருப்புத்தான் இருட்ட தீ வச்சு கொளுத்து கொளுத்து ஒரு வார்த்தை சொன்னாலே ஊரே மோ பின்னாலே நீ பாயா முன்னாலே யுத்தம் செய்ய வாவா யுத்தங்கள் இல்லாம இதிகாசம் நிக்காது ரத்தங்கள் சிந்தாம உலக தீமை ஒழிவதேது உள்ளேனையா நான் உள்ளேனையா உங்க உள்ளாயெல்லாம் நான் உள்ளேனையா நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன் உங்க நன்றி போதோ அப்பா எங்களப்பா நீ எங்களப்பா இங்க எல்லாருமே இனி உங்களப்பா கெட்டவன வெட்டி சாய்க வந்த புது பட்ட பொம்மை நீப்பா எங்களப்பா நீ எங்களப்பா இங்க எல்லாருமே இனி உங்களப்பா கெட்டவன வெட்டி சாய்க வந்த புது பட்ட பொம்மை நீப்பா பாப்பா பப்பர பப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்தாடா.